ಯಸ್ಯವಾಕೃತಿ ಪರ್ಯಂತ ಯಸ್ಯರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಕಲಯೇ ಸತತಂ ಕರುಣಾ ಜಲಧಿಂ ಕರುಣಾ ವಿಷಯಂ ಕಮಲಾಧಿಪತೇ. ಕಲಿವೈರಿ ಶಠಾರಿ ವಚೋರಸಿಕಂ ಕವಿತಾ ಹರ್ಕಿಕ ಕೇಸರಿ ಸೂರಿ ಗುರುಂ. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே மூன்றாவது அங்கம் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றாவது அங்கத்திலே ராகனும் துவேஷனும் ஒரு உரையாடல், அவர்களுடைய உரையாடலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதில் ராகன் சொன்னார் எல்லாரும் நீங்க எல்லாம் சொல்றீங்களே, ஒரு விரக்தி விரக்தின்னு சொல்றீங்களே, அது உண்மையான விரக்தியே இல்ல, பேராசை பிடிச்சுதான் இருக்கா எல்லாரும் அப்படின்றத சொல்லி சொன்னார். அல்பம் அஸ்திரம் ஆனந்தம் இச்சதா எதி ராகிதா ஆனந்த ஸ்திர காமசிய விரக்தி கசிய கீதிருஷி என்பதாக சொன்னார். அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய எம்மையிலே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு, இதெல்லாம் அல்பமாகவும் இருக்கு அஸ்திரமாகவும் இருந்துருக்கு. இதில் ஆசைப்படுறது போய் ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு இது போய் ஆசைன்னு சொன்னேன்னாக்க இது ராகிதா அனந்தஸ்திர காமஸ்த விரக்தி. ஆனால் நீ ஆசைப்படுறது என்னன்னா எழுத்தில்லாத எப்பவுமே இருக்கக்கூடியதான அளவில்லாததான சுகம் இருக்க அதுதான் விரக்தி. அது ஆசைப்படுறது விரக்தின்னு சொன்னாக்க அது எப்படி விரக்தி ஆகும், அது பேராசையா தானே ஆகும் என்று கேட்டது நாம பார்த்தோம். அத ராகம் சொல்றான், சுகமிதி மிருஷா ஸ்வேதரஸ்வாசியானுபூத காமாதன்ய கைவகத்தை என்னன்றத பத்தி விசாரம் பண்றோம். அப்பவர்க்கம்னாக்க மோக்ஷம்னு சொல்லி சொல்றோம். இந்த மோட்சம் பரம புருஷார்த்தம் என்பதாக சொல்றோம். அப்ப மோட்சம்னா என்ன, எது மோட்சம் என்று கேட்கணும். நம்ம எல்லாம் கேட்க நம்ம மோட்சம்னா என்ன, மோட்சம்னா விடுபடுதல்னு சொல்றோம். விடுபடுதல்னாக்க எதுல இந்த விடுபடுதல், சம்சாரத்திலிருந்து விடுபடுதல், சம்சாரத்திலிருந்து விடுபட்டு எங்க அடையிறது மோட்சம், எதை அடையிறது மோட்சம், இதுதானே கேள்வி. இந்த கேள்விக்கு அவ சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றான். ஸ்வஸ்யா வாப்தி சுகமிதி மிருஷா ஸ்வேதரஸ்யானுபூதம். ஸ்வஸ்வரூபா வாப்தி தான் மோட்சம் என்பதாக சாங்கியால் சொல்ற, தாக்கிகள் சொல்ற, துவைதிகள் சொல்ற, அத்வைதிகள் சொல்ற, எல்லாரும் சொல்றான். ஸ்வஸ்வரூபா வாப்தி தன்னுடைய இயல்பான நிலையை அடையிறது தான் மோட்சம்னு சொல்லி சொல்றோம். தன்னுடைய இயல்பான நிலையை அடையிறதுன்னு மோட்சம்னு சொன்னவனாக்க இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, அர்த்தம் ஏற்கனவே நல்ல பணக்காரனா இருந்துட்டு இருக்கான். அந்த பணக்காரனா இருந்துருக்கிறவன் அவன் பறக்கச்சேயே நல்ல பணக்காரனா இருந்துட்டு இருக்கான். நாம நினைக்கிறோம் இயல்பான நிலை அடையிறதுனாக்க ஏதோ கால விசேஷத்தினால அவனுடைய கர்மாவனால அவனுடைய பணங்கள்லாம் போயிடுறது. மீண்டும் தான் இழந்த சம்பத் பணத்தை அடைஞ்சானாக்க பழைய நிலையை அடையறான். அந்த பழைய நிலையை அடையிறது இருக்க இதுதான் மோட்சம். சில பேர் சொல்றாங்க சஸ்வரூப வாப்தி தான் மோட்சம்னு சொன்னவானாக்க அதை நாம பரிசாசனம் பண்ணி பார்க்கணும். இதனால என்ன ஏற்படுறது, ஒரு வஸ்துவை இழந்துட்டான்னாக்க இழக்கிறதுனால கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் போயிடுறதுன்னு அர்த்தம். புதுசா சுகம் அதான் தெரியல. இப்ப அந்த துக்காபாவம் தான் மோட்சம்னு ஏற்படுறது. அப்போ தன்னை அடையிறதுன்றது இருக்கு, அது ஏற்கனவே இருக்கிறதுனால இருக்கிறது தானே, இது புதுசான்னா இது. அப்போ இதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ணமா, ஒரு பிரயத்தனமும் பண்ணவானே. இப்ப மோட்சம்னு ஒண்ணு சொல்லிட்டு மோட்சத்துக்காக பிரயத்தனங்கள், தியானம் பண்றது, சரணாகதி பண்றது, இப்படி எல்லாம் காரியம் பண்றதெல்லாம் இது என்னத்துக்கோசம் பண்றது, இது ரெண்டுமே ஏற்கனவே இருக்கிறது தானே இது, இன்னும் ஒரு கேள்வி வரும். இல்ல இல்ல, இப்ப நான் என்ன சொல்றதுனாக்க இந்த பிரயத்தனம் எதுக்காக பிரயத்தனம்னாக்க ஏற்கனவே இருக்கிறத அடையறதுக்காக பிரயத்தனம் இல்ல, பந்த நிவர்த்தி. இந்த கர்மாவனால சம்சாரத்துல கட்டுண்டு இருந்துட்டு இருக்கோம், இந்த பந்த நிவர்த்திக்கு தான் நம்ம பிரயத்தனப்படுறோம். ஆகையில அதுதான் சொல்றோம் அப்படின்னா, எது பந்த நிவர்த்தி என்ன கேக்குற. இப்போ பந்த நிவர்த்தி சுகமாயிடுமா கேக்குற, பந்த நிவர்த்தி சுகமாகுமா அப்படின்னா, பந்த நிவர்த்தி எப்படி சுகமாக ஆகும், தன்னுடைய இயல்பான நிலையை தானே அடையுமே தவிர வேற எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயமும் முக்தி அப்படின்னு சொன்னதுனாக்க தன்னைத்தானே அனுபவிக்கிறது போய் ஒரு தன்னுடைய இயல்பான நிலையை அடையிறது போய் மோட்சம்னு சொல்ல முடியாது, முக்தின்னு சொல்ல முடியாது. ஒரு அனுபவம்னு வருதுன்னாக்க மோட்சமாய் ஒரு அனுபவம் விசேஷ அனுபவம் அளிக்கணும்னா இன்னொரு வஸ்துவை அனுபவிச்சாதான் அது மோட்சம்னு சொல்ல முடியும். சஸ்யாவாப்தி சுகமிதி மிருஷா, சுகம்னு சொல்றது இருக்க அதுவே பொய். தன்னுடைய இயல்பான நிலையை அடையிறதுன்றது இருக்க அதுதான் மோட்சம்னு சொல்றது இருக்க அதுவே பொய். ஸ்வேதரஸ்ய அனுபவ அனுபூத்தௌ காமாத் அன்னா கைவ கடதே மோட்சநாமா புமர்த்தா. இப்ப மோட்சம்னு சொல்லி சொன்னமானாக்க ஒரு சுகம்னு சொன்னமானாக்க அந்த சுகானுபவம்ன்றது தன்னைத்தானே இருக்கிற இடத்துல அப்படியே இருந்திருந்தா இது அனுபவம் ஆயிடுமான், ஒரு விசேஷத்தை அனுபவிக்கிறது தான் சுகம்னு சொல்லி சொல்றது. நாம பாக்கிறோம் இந்த ஊர்ல இருந்துருக்கோம், இந்த ஊர்ல குளிரா இருக்கு, இந்த குளிரா இருக்கிறதுனால இந்த குளிரை அனுபவிக்கிறோம். குளிர் துக்கமாக இருந்துட்டு இருக்கு, துக்கத்தை கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கு இந்த குளிர்ன்றது. இந்த குளிர் இல்லாத ஒரு பிரதேசத்துக்கு போறோம், அந்த பிரதேசத்துக்கு போனோம்னா அங்க இருக்கிற அனுபவம் என்ன அனுபவம் அப்படின்னா சீதமான, அதாவது சமசீதோஷ்ணமான ஒரு வாதாவரணம், அதுதான் அனுபவம். இப்ப நாம அனுபவிக்கிறது என்ன, நம்மள நாம்பே அனுபவிக்கல, அங்க இருக்கிற வாதாவரணத்தை அனுபவிக்கிறோம். இங்க நாம இருக்கோம், இங்க இருக்கிறது வரைச்சு ஒரு அர்த்த சம்பாத்தியம் பண சம்பாத்தியம் இந்த ஊர்ல குறைவா இருக்கு. இன்னொரு ஊருக்கு போறோம்னாம்போ அந்த ஊருக்கு போனோம்னாக்க விசேஷமான அர்த்த சம்பாதனம்ன்றது பண சம்பாதனம்ன்றது இருக்கு நமக்கு, அதனால விசேஷமான சில சௌகரியங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. அப்ப நம்ம தவிர மீதி வஸ்துக்களை நாம அனுபவிக்கிறது இருக்க அதுதான சுகம்னு சொல்லி சொல்லணும். சுக சப்தத்துக்கு என்ன அர்த்தம், நம்மள நாமே அனுபவிச்சுக்கிறதுனா சாக்கடையில உட்காந்துருந்தா கூட நம்மள நம்மளே அனுபவிச்சுட்டு இருக்கலாம், இப்ப அதுக்கு சுகம்னு ஒரு பேர் சொல்ல முடியுமா? ஆகையால சுகம்னாக்க சசுரூப ஆவிர்வாவம் சுகம்னு சொல்றது இருக்க இவ சொல்ற பட்சம் எதுவுமே வராது. சசுரூப ஆவிர்வாவம் தான் மோட்சம், மோட்சம் தான் பரம சுகம் என்றெல்லாம் இவ சொல்றாள், இந்த பட்சம்ன்றது எந்த விதத்திலயும் ஏற்புடையதே இல்லை. நமக்கூட நாம சொல்றோம், நம்ம வேதாந்திகள் பட்சத்துல நாம என்ன சொல்றோம்னு கேட்டோம்னா, நம்மள மணிவரை இவசௌரேகே நித்ய நித்ய ஹிருத்யோபவிந்தன்னு கலுஷமதிஹி அவிந்தன்னு மணிவரை இவசைஹி நித்ய ஹிருத்யோ நித்ய ஹிருத்யா பெருமாளுடைய திருமார்பில கௌஸ்துபம் மாதிரி, கௌஸ்துபம் எப்படி எப்பவுமே எம்பெருமானுடைய திருமார்பில இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நாம்பளும் நித்ய ஹிருத்யோபி ஜீவஹா எப்பவுமே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணத்துக்கு ஏற்றதாக இருந்த பொழுதிலும், நித்ய ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷமதிஹி அவிந்தன்னு கிங்கர துவாதிராஜ்யம், நம்மள நம்மளுடைய கலக்கமான புத்தினால, இது கர்மாவனால தன்னுடைய கிங்கரத்வாதிராஜ்யம் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிற ஆதிராஜ்யத்தை அடையாமல் நாம இருந்துருக்கோம், இந்த சம்சாரத்துல வேண்டிருக்கோம் சொல்லி சொன்னோம். இப்ப இந்த சம்சார நிவர்த்தி ஏற்பட்டதுன்னாக்க நமக்கு இயல்பாக இருந்திருக்கிற கைங்கரிய சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்க போறது. நாம பெருமாளிடத்துல நாம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறோம். இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். இப்ப நம்ம சித்தாந்த பிரகாரம் பார்த்தாலும் கூட மோட்சம் தான் என்ன, நமக்கு இயல்பாக ஏற்பட்டதை நாம அனுபவிக்கிறது இருக்கு, அதுதான் மோட்சம் சொல்றோம். இயல்பாக இருக்கிறதுக்கு தனியா ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானே இருக்கு அந்த மோட்சத்துக்கு. இல்ல இல்ல, இந்த சம்சாரம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் எனக்க, அப்ப அந்த நிவர்த்தி வருதுன்னாக்க, அந்த நிவர்த்தி வந்ததுன்னாக்க ஒரு சுக விசேஷம் தானே ஓடும். அந்த துக்க விசேஷம் போய் சுக விசேஷம் வரத்துக்கு தான் நிவர்த்தி ஏற்படணும். சுக விசேஷம்னாக்க தன்னுடைய இயல்பான நிலையை தானே அனுபவிக்கிறது போய் ஒரு சுக விசேஷம் இல்ல, இன்னொரு வஸ்து அனுபவிக்கிறது தான் சுக விசேஷம். ஆகையால மோட்சம்ன்றது சசுரூபாவிர்பாவம் மோட்சம்ன்றது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, அப்போ நீ சொல்ற பிரகாரம் நம்மள பார்த்து சொல்றான், நமக்கு மோட்ச திசையில நமக்கு என்ன வரும், அதுக்கு சொல்ற சக்ஷக்ரீடன் ரமமானதா ஸ்ரீபிருவா யானையிருவா என்பதாக சொல்ற. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமானாக்க அங்க நம்ம ஓடிண்டும் விளையாடிண்டும் எத்தனையோ பெண்களோடையும் நாம எந்தெந்த யானங்கள் வாகனங்கள் போனோமோ அந்த வாகனங்கள் எல்லாம் போயிருந்தோம், இப்படி எல்லாம் நம்ம இருக்கோம்னு சொல்லி சொல்ற. ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைஞ்சதுன்னாக்க அப்போ மோட்ச சுகம்ன்றது என்னன்னா, பெண்களோட விளையாடுறதோ அல்லது உண்டான பெரிய யானங்கள்ல குதிரையில தேர்ல அதுல இதுல வாகனங்கள்ல போயிட்டு இருக்கிறதோ இதெல்லாம் தான் சுகம்னு மோட்ச சுகம்னு ஏற்படுறது. அப்ப நம்மளை தவிர வேற சில வஸ்துக்களை அனுபவிக்கிறது தான் மோட்ச சுகம்னு ஏற்படுறது. அப்ப அதுல முக்கியமாக இருந்துட்டு இருக்கிறது என்னது அப்படின்னா, அந்த புருஷாந்தர அனுபவம் அது வந்து அங்க பெருமாள் இப்ப நம்மள நாமே அனுபவிக்கிறது மோட்சம் இல்லைன்னு ஏற்பட்டு போச்சு. நம்ம தவிர வேற ஒரு வஸ்துவை அனுபவிக்கிறது தான் மோட்சம்னு சொல்றோம். நம்ம தவிர வேற ஒரு வஸ்துவாக இருந்திருக்கிறது எம்பெருமான், அந்த எம்பெருமான நாம அனுபவிக்கிறோம், அதுதான் மோட்சம்னு நாம சொல்றோம். நம்மள பார்த்து கேக்குறா, புருஷாந்தர அனுபவம்ன்றது என்னது, அது எம்பெருமான அனுபவிக்கிறதுன்னா அது என்ன சுகமா, அவனுக்கு சேவை செய்யறது, சேவை செய்யறது தொண்டு புரியறதுன்னு சொல்லி சொன்னமானாக்க, சேவை செய்யறதுன்னாக்க அடிமையா இருந்து வேலை செய்யறதுன்றது அர்த்தம், அதாவது சேஷமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சேஷமாக இருந்துட்டு இருக்கிறது போய் மோட்சம்னு சொன்னமானாக்க, சேஷமா இருக்கிறது எங்க இருந்து மோட்சமாக ஆகும், புருஷஸ்ய கதம் இஷ்டஹா ஸ்யாத், யார் ஒத்த அடிமையா இருக்கிறத யார் விரும்புவான்? அந்த அடிமையா இருக்கிறதுன்றது தாசியம் தானே. அது அடிமையா இருக்கிறது யாருமே விரும்ப மாட்டான். விரும்பாத ஒரு விஷயத்த போய் அத மோட்சம்னு சொல்லி அதுதான் பரமசுகம்னு சொல்லி சொல்றது இருக்க, இது எப்படி ஏற்கக்கூடியதாக ஆகும் சொல்லி சொல்ற. ஆகையால நான் சொல்றேன், நானு காமா தன்யகா கைவ கடதே மோட்ச நகமா புமர்த்தா. காமா தன்யகா, காமனை காட்டிலும் வேற யாரும் மோட்சமாக ஆக முடியாது, வேற எதுவுமே மோட்சமாக ஆக முடியாது. மோட்சனாமா புமர்த்தகம் மோட்சம் சொல்ற புருஷார்த்தம் இருக்க காமன்தான். என்ன ஆசைதான், ஆசையத்தினாலதான் இங்கெல்லாம் கிடைக்காததாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுறதுன்றது இருக்க அதுதான் அது. பகுமத நிரத்தியக்ஷமிகிமாம்சகோத்தகம். ஆகையாலதான் நமக்கு ரொம்ப வேண்டியவளா இருந்துருக்கவா நிரீஸ்வர மீமாம்சுக்கள். அந்த நிரீஸ்வர மீமாம்சுக்களுடைய பட்சம் அவ சொல்றது இருக்க சொர்க்கத்துக்கு போறது தான் மோட்சம்னு சொல்லி சொல்றார். ஆகையால அந்த சொர்க்கத்துக்கு போறதாகிற மோட்சம் இருக்க ஏற்புடையதாக நமக்கு எல்லாம் ஏற்புடையதா இருக்கு. ஸ்வேச்சா பகுகுண நிதி சொர்க்கமே பாபவர்க. ஸ்வேச்சா அப்படின்னா இந்த நிரீசுவம் அவர்கள் சொன்னபடி நடமாடும் பகுகுணங்கள், அங்க எத்தனையோ குணங்கள் இருக்கு. என்ன துக்கேன சம்பின்னம், அதுதான் சொர்க்கம்னு சொல்லி சொல்றார். துக்கத்தோட சேராததாக இருந்திருக்கிறது இருக்க அதுதான் சொர்க்கம். ஆகையால இப்ப இங்க கூட நமக்கு விசேஷமான ஒரு சுகம் ஏற்படுறது, அந்த சுகத்தோட கூட ஒரு மூலையில துக்கமும் இருந்துருக்கு. ஆனா துக்கமே இல்லாத ஒரு விபுலமா இருக்கக்கூடிய சுகம் எங்க கிடைக்கிறதுன்னா சொர்க்கத்துல தான் கிடைக்கிறது. அந்த சொர்க்கம் தான் மோட்சம். அந்த நிரீஸ்வர மீமாம்சகாலும் அதான் சொல்ற, அதுதான் மோட்சமாகுமே தவிர சுஸ்வரூபாபிர்பாவம் மோட்சமாக ஆகாது என்பதாக ராகன் சொல்லுகிறான். இந்த ஸ்லோகத்துல ஒரு விசேஷம், இது மந்தாக்கிராந்தா விருத்தத்துல அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகம் வாசிக்கச்சேயே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்வஸ்யா வாப்தி சுகவிதி மிருஷா ஸ்வேதரஸ்யானுபூதௌ காமா தன்யா கைவ கடதே மோட்சநஹமஹ புமர்த்தஹ அஸ்மாதஸ்மத் பஹுமரதிரத்யக்ஷ மீமாம்சகோத்தஹ ஸ்வேச்சா ஹ்ருத்யத் பஹுகுண நிதிஹ இந்த மோட்சம்னு சொல்லிட்டு சுஸ்வரூபாவிர்பாவம்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் மோட்சம்னு சொல்றது இருந்திருக்கு. இது ஒரு வழியிலையும் நீ சொல்ற பிரகாரத்துல அதுல இந்த மாதிரி சொல்றதுல எந்த லாஜிக்கும் இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினால முடியுது. அதனால இது மோட்சம்னாக்க சுகானுபவம்னாக்க ஒரு வஸ்துவை அனுபவிக்கிறது, நம்மள நாம அனுபவிக்கிறது போய் ஒரு சுக அனுபவம் இல்லை, வேற ஒரு வஸ்து அனுபவிக்கிறது. இல்ல எம்பெருமானம் அனுபவிச்சுக்கிறோம் சொல்லுவானா, எம்பெருமானம் அனுபவிக்கிறதுன்றது அவனுக்கு அடிமையா இருக்கிறது தானே தவிர அவன அனுபவமாக ஆகாது. அடிமைத்தனம்ன்றது இருக்க ஒரு காலம் சுகமாக ஆகாது. அதுலயும் ஒரு விஷயம், தனக்குன்னு ஒரு சுகதுக்கம் இல்லாமல் தன்னுடைய செயல் எல்லாமே நாம் யாருக்கு அடிமையாக இருக்கமோ யஜமானனாக சுவாமியாக இருந்திருக்கானோ அவனுக்கு தான் அந்த சுகதுக்கங்கள்லாம் தன்னால வரக்கூடிய சிறப்பு எல்லாம் அவனுக்கு தான் சொல்லி சொன்னமானாக்க இதை காட்டிலும் வேற என்ன இருந்துருக்கு? இந்த அடிமைத்தனத்தினால வரக்கூடிய துக்கம் தானே மிச்சமாறுதே தவிர எங்கேருந்து சுகம் வருது? நாம பாக்குறோம் நம்ம தலைக்கு மேல ஃபேன் சுத்தின்னு இருக்குது. இந்த ஃபேன் சுத்தினாக்க ஃபேன் எனக்கு ஓடும்னா நான் ஃபேன் போட்டுக்கிறேன், நான் வாணான்னாக்கா ஃபேன் நிறுத்திடுறேன். இந்த ஃபேன் சுத்துற சுத்துறது இருக்க இந்த சுத்துறதுன்றது யாருக்கு சுக்கத்தை கொடுக்கறது? ஃபேனுக்கா சுக்கத்தை கொடுக்கறது? எனக்கு தான் சுகத்தை கொடுக்கிறது. இது ஃபேன் எனக்கு சேகப்போத்தமாக இருக்கு, நான் இட்ட வழக்காக இருந்துருக்கு. இதே மாதிரி தானே சுசுரூபாவித் பாவம் வந்து எம்பெருமான் அனுபவிக்கிறது அதுதான் மோட்சம்னு சொன்னா கூட அவனிட்ட வழக்காக எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கிறது போய் ஒரு சுகமாகுமா? ஆகையில அதெல்லாம் சுகமே இல்லை. நான் சொல்றேன் சொர்க்கத்துல தான் போய் அனுபவிக்கிறது தான் பரம சுகம். ஆகையால இந்த பரம புருஷார்த்தம் என்னன்னாக்கா சொர்க்கத்தை விரும்புறது தான். இதைதான் நிரீஸ்வர மீமாம்சகன்னு சொல்றான். ஆகையால சுசுரூபாவிர்பாவம் மோட்சம்னு சொல்றதுன்றது தவறு. இது ராகனுடைய வார்த்தை. இதை கேட்டுட்டே இருக்கான் துவேஷம். துவேஷம் சொல்றான், கிமுச்சத்தை அயம் புனக மகாமோக தந்திர பாரதிருஷ்டிபிஹி பரமார்த்தோபதேசிபிஹி சாவதான நிபுண நிரூபிதா சம்பிரதாய பரம்பரா சமதிகதோ அர்த்தா. நீ சொல்லணுமா துவேஷனை கொண்டாடுறா? நீ எப்பேற்பட்ட விஷயத்த சொன்ன? அவாவா மோட்சம்னு சொன்னாக்கா என்னென்ன போயிட்டு இருக்கா? அதெல்லாம் இல்ல, சொர்க்கானுபவம் தான், அப்படியே நிம்மதியை அனுபவிக்கிறது தான் மோட்சம் சொல்றது இருக்க. இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. இந்த மகாமோக தந்திரம், தந்திரம் மகாமோக தந்திரம், தந்திரம்னா சாஸ்திரம்னு அர்த்தம். இந்த மகாமோகனுடைய சாஸ்திரம் பாஞ்சராத்திரத்தை சொல்றோம் நாம. இந்த மாதிரி மகாமோகனுடைய சாஸ்திரம் என்னன்னா எல்லாத்திலயும் அனுபவிக்கிறது தான் மோட்சம்னு சொல்றது இருக்கே இந்த மகாமோக சாஸ்திரம். இந்த மகாமோக சாஸ்திரத்தினுடைய கரை கண்டவனாக இருந்திருக்க. ஆகையால அந்த மகாமோக சாஸ்திரத்தினுடைய கரைகள்ன்றதுனாக்க நிரீஸ்வரமே மகாமோக சாஸ்திரம் தான். அதனுடைய கரை கண்டவளாக இருந்திருக்கிறேன். அந்த உத்தமமான புருஷார்த்தம்னு சொல்றாள் சொர்க்காதிகள் சொர்க்கம், அந்த உத்தமமான புருஷார்த்தத்தை உண்மையாக உபதேசிக்கிற ஆச்சாரியர்கள்லாம் அவெல்லாம் கவனிச்சு நீயா சொல்லாத எல்லாருடையும் கேட்டுண்டு நீ வந்து சொல்றிய. எப்பேற்பட்ட விஷயம் அவ சம்பிரதாய பரம்பரையா அந்த விஷயம் இது, இதை நீ சொல்லிருக்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்ட தகுந்ததுதான்னு துவேஷம் சொல்றான். பிரபஞ்ச கிருத கஞ்சுகம் எதி பரம் மோக மகா பிராப்யதே ந துக்கம் அபஹஸ்திதம் பவதி நைகதோபப்ளவாத். அதைகமகிலோஜிதம் நகலு போக்யதாமேதி தத் துவேஷன் பங்குக்கு மோட்சம்னா என்னன்றத அவன் பங்குக்கு அவன் சொல்றான். இல்ல நம்மள கேக்குற கேள்விதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ மோட்சத்தை போய் பிரம்மத்தை அடையறேன்னு நீ சொல்றையோ இல்லையோ, ஒம்பட்சத்துக்கே நான் வரேன். அந்த பிரம்மம் இருக்க எப்படிப்பட்ட பிரம்மத்தை நீங்க அடையிறங்க? நிர்விசேஷமான பிரம்மமா இல்ல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருந்திருக்கிற லோகமொத்தத்தையும் சரீரமாக உடைத்தா இருந்திருக்கிற பிரம்மத்தை அடையிறங்க? இப்ப நிர்விசேஷ பிரம்மத்தை அடையிறதுன்னு சொல்றது இருக்க அத்வைதிகளுடைய பட்சம். இது நிறைய பேருடைய ஒத்துக்கிறது. அந்த நிர்விசேஷ பிரம்மம்னு சொன்னோம்னாக்கா இந்த பரபிரம்மம்னு நீ எதை சொல்றையோ அதுக்கு சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவம்லத்துவ அது சொரூபமாக அது இருந்துருக்கு. ஆனா அதுல நாம சொல்லுகிற மாதுரிய தைரிய காம்பீரிய அது குணங்கள்லாம் கிடையாது, அதுக்கு ரூபம் கிடையாது, அதாவது உருவம் கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகம் கிடையாது, அங்க நாம இந்த மாதிரி அனுபவிக்கிறோமே இந்த மாதிரி சிவைக்குண்டெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லாத நிர்விசேஷமான பிரம்மத்தை அடையிறதுன்னு ஒரு பங்கு. ஒன்னு அப்படி சொல்றியா? இல்ல நீ சேத்தனா பிரம்மம்னு நீங்க சொல்றதுனால இந்த உலகம் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சரீரமா இருந்துட்டு இருக்கிற இப்படிப்பட்ட பிரம்மத்தை நீ அனுபவிக்கிறியா? ஒரு கேள்வி கேட்க, மோட்சம் எது மோட்சம் சொல்ற அப்படின்னா, பிரபஞ்ச கிருத கஞ்சுக்கும் எதி பரம் மகா பிராப்யதே நதுக்கம் அபஹஸ்திதம் பவதி. நான் சொல்றேன் பிரபஞ்ச கிருத கஞ்சு பிரபஞ்சம் இந்த நித்திய விபூதி எல்லா விபூதி ரெண்டு விபூதியுமே கிருத்த கஞ்சுக்கும் அவருடைய சரீரமாக அவருடைய உடலாக அவருடைய ஆடையாக இப்படி இருந்துருக்கிற பரபிரம்மத்தை நாம அடையிறோம்னு ஒரு இரண்டாவது பட்சத்தை முதல்ல எடுத்துக்கிறோம். இந்த பட்சத்துல முக்தனுடைய துக்கம் இருந்துருக்க பரபிரம்மத்தை அடைஞ்சாக்க துக்கம் போறதுன்னு சொல்ற. அந்த துக்கம் போகவே இல்லை. நதுக்கம் அபஹஸ்திதம் பவதி, அபஹஸ்திதம் பவதி, ஹஸ்தா சம்பந்தம், ஹஸ்த கையிலேருந்து சம்பந்தம் இல்லாததாக ஆகாது, ஆகல நபவதி. என்ன துக்கம் கையிலேயே தான் இருந்துட்டு இருக்கு. என்ன துக்கத்தோட கூட்டி இருந்து துக்கத்தோடு கூடியதாக இருந்திருக்கிற பரமாத்மா அனுபவம் தான் உனக்கு இருக்குன்னாக்கா, அப்ப துக்கானுபவமும் உனக்கு சேர்த்துன்னு அர்த்தம். விசிஷ்டத்துக்கு அனுபவம்னாக்க அப்போ விசேஷத்துக்கு மாத்திரமில்ல விசேஷணத்துக்கும் அனுபவம் அர்த்தம். இந்த விசேஷண விசேஷ பாவம் பார்ப்போமே. இப்ப நாம சாதம் சாப்பிடுறோம். சாதம் சாப்பிட்டோம்னாக்க வெறும் சாதமா சாப்பிடுறோம், குழம்போ சாத்தமதோ ஏதோ ஒண்ணு சேர்த்து சாப்பிடுறோம். இப்ப இந்த குழம்பு குத்திண்டு அதை பிசிஞ்சு சாப்பிடுறோம். சாப்பிட சாப்பிட்டோம்னாக்க நாம சாப்பிடுற சாதத்துல வரச்சே அந்த போக்கியம்ன்றது இருக்க. வெறும் சாதம் என்ன நீ சொல்றது வேணா சாதத்தை சாப்பிடறேன்னு சொல்றோம், ஆனா குழம்போட சேர்த்து தானே சாப்பிடுறோம். அதுல இருக்கிற காரமோ இல்ல ருச்சியோ தித்திப்போ ஏதோ ஒண்ணு எந்த வஸ்துவோட சேர்த்து சாப்பிடுறோமோ அந்த வஸ்துவனுடைய ருச்சியும் சேர்ந்து தானே இருந்துட்டு இருக்கு. வெறும் சாத அனுபவிக்கல. இந்த குழம்போட சேர்த்து அனுபவம் விசிஷ்டத்துக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறது. விசிஷ்டத்துக்கு அனுபவம் ஏற்பட்டதுன்னாக்க நாம சொல்லச்சு குழம்பு சாப்பிடுறோம்னு சொல்ல மாட்டோம். குழம்பு சாதம் சாப்பிடுறோம் தான் சொல்லுவோமே தவிர வெறும் குழம்பு சாப்பிடுறோம்னு சொல்ல மாட்டோம். அப்ப அந்த குழம்பு இருக்குல்லையோ இதனுடைய அனுபவம் அந்த சாதம் சாப்பிடச்சே இதனுடைய அனுபவத்தை விட்டு பிரியாத இருக்கு. அதே மாதிரிதான் இது விசேஷனும் விசிஷ்டம். இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து இருக்கிற பரமாத்மா அனுபவம்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த பிரபஞ்ச அனுபவமும் இருக்குன்னு அர்த்தம். பிரபஞ்சத்துல துக்கம் இருந்துட்டு இருக்கு ஒன்பட்ச பிரகாரத்துல. அந்த துக்கம் எங்க போச்சு? அங்க ஸ்ரீவைகுண்டம் போனாலும் உனக்கு துக்கமே போவே இல்லையே. அகையால பிரபஞ்ச கிருத கஞ்சுகம் யதி பரம் மகாபாப்யதே. பரம் மகாங்கிறதுனால பரமாத்மாவை சொல்ற பரம தேஜஸாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவை சொல்லி சொல்ற. அத அடியறதுன்னு சொல்லி சொன்னையானாக்க நதுக்கம் அஸ்தித்தம், அது துக்கமானது உன்னை விட்டு உன் கையை விட்டு போனதாகவே ஆக முடியாது. நைகதோபப்ளவாத்து என்ன அது பிரம்மத்தினுடைய நியமனானுரோதமாக நியமத்தால பலவிதமான துக்கங்கள் இருக்க அவர்ஜனி அந்த துக்கம் தவிர்க்க முடியாததாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால பலவிதமாக இருக்கு. அதைகமகிலோஜிதம் நகலு போக்யதா மேதி தத். சரி இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அகிலோஜிதம் விசேஷணங்கள்லாம் விட்டுட்டு விசேஷத்தை மாத்திரம் அனுபவிக்கிறோம். பரபிரம்ம அனுபவம் மாத்திரம் எனக்கு நிர்விசேஷ பிரம்மத்துக்கு அனுபவம்னு சொல்லி சொன்னவானாக்க நகலு போக்யதா மேதி, அது போக்கியமாவே ஆகாது. வெறும் சாதம் போடுற, இந்த சாதம் போட்டாச்சுனாக்க எப்படி சாப்பிட முடியும் நம்மளால? இந்த சாதம் போய் போக்கியமா ஆகுமா? கடைசி பட்சம் கமகமான நெய்யான குத்தினா கொஞ்சம் நாலு ரூபா நெய் சாதமானா சாப்பிடலாம். குழம்பு சாதம் வந்து எதுவுமே பண்ணாத வெறும் சாதம் போட்டோம்னாக்க அந்த சாதம் எப்படி சாப்பிடறது? நக்கலு போக்யதா மேதி தத். அந்த மாதிரிதான் நிர்விசேஷ பிரம்மானுபவம். பின்னர் சில சமயங்கள்ல எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கு. நான் மாத்திரம் சில சமயத்துல சாதம்லாம் எடுத்து வச்சுப்பேன், சாப்பிடுவேன், கீழே உட்காந்து சாப்பிடுவேன், எல்லாம் எங்கெல்லாம் வச்சுட்டு இருப்பேன், சாதம்லாம் வச்சுட்டு இருப்பேன், கடைசியில மோர் எடுத்து வச்சுக்காது போயிடுவேன். அந்த மோர் எடுத்து வச்சுக்காத போயிடுறது, இல்ல நானே தழுவி பண்ணி சாப்பிடறோம்னாக்கா அதுல உப்பு போடாது இருந்திருக்கும், ஏதானா இருந்திருக்கும். இப்ப நம்ம உட்காந்து சாப்பிடுறோம், பரிசேதனம் பண்ணி ஆயிடுச்சுன்னாக்கா ஏந்திருக்க கூடாது, ஏந்துட்டோமானாக்கா திருப்பி சாப்பிடக்கூடாது. என்ன பகல்ல ஒரு வாட்டி தான் சாப்பிடலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப நம்ம ஏந்துட்டோமானாக்கா இப்ப உப்பு போடலன்னு வச்சுக்கோங்க, உப்பு போடாத ஒரு குழம்போ சாத்தமத்தோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த சாத்தமானாக்கா பிடிக்காது. வெறும் சாதமா சாப்பிடுவோம்னா வெறும் சாதமும் பிடிக்காது, இதுல போகிதா புத்தியே ஏற்படாது. மோர் இல்லைன்னா ஏந்து ஏந்து மோரை எடுத்துக்க கூடாது. என்ன இருக்கிற இடத்துல இப்ப இந்த காலம் மாதிரி இல்ல, எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்துலயே டேபிள் மேல வச்சுட்டு சேர்ல உட்காந்து சாப்பிடுற விஷயம் இல்ல, இது நம்ம கீழே உட்காந்து சாப்பிடணும்ன்றது இருக்கு. இப்ப இது என்ன பண்ண முடியும், அந்த போக்கியத்தையே என்னத்துக்கடா இது சாப்பிடுறோன்ற மாதிரி அந்த சாப்பிடறதுல இருக்கிற போக்கியத்தையே போயிடும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல நிர்விசேஷ பிரம்மானுபவம்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அந்த நிர்விசேஷ பிரம்மானுபவத்தினால ஒரு சுக்கமும் ஏற்பட போறது இல்ல, அதுல போக்கியத்தையே வரப்போறது இல்ல. அதைக மகிழோஜிதம், எல்லாத்தாலையும் விடப்பட்டதாக இருந்திருக்கிறது. எல்லாத்தாலையும் விடப்பட்டதுன்னாக்க இந்த பிரபஞ்சகத்தை கஞ்சுக்கமாக ஏற்கனவே இருந்தது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு குணமும் இல்லாமல் வெறும் கேவல சுத்த பிரம்மத்தை அனுபவம்ன்றது இருக்க அதுல போக்கியத்தையே வரப்போறது இல்ல. தத்தோ நிகமம் நிகமமாத்திர சேஷைகி ஸ்தீதம். ஆகையால நீ சொல்ற மோட்சம் எல்லாம் இருந்துட்டு இருக்க, நிகமமஸ்தகைகி நிகமமாத்திர சேஷைகி ஸ்தீதம். நிகமமஸ்தகம், நிகமனக வேதம், வேதத்தினுடைய தலை, வேதத்தினுடைய தலையாக இருந்துட்டு இருக்கிற வேதாந்தம். அந்த வேதாந்தத்துல வேற ஒரு பொருள்லாம் சொல்லல, இந்த கர்மகாண்டத்துல சொல்லிருக்கிறது தான் அங்கேயும் சொல்லிருக்கு, அது அர்த்தவாதம் தான், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. அதாவது வேதத்துல மீமாம்சக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மந்திர பாகம் அர்த்தவாத பாகம் எல்லாம் பல பாகங்கள்லாம் இருக்கு. சிலதெல்லாம் மந்திரத்தை சொல்றோம், வேத மந்திரத்தை சொல்றது. சிலது அர்த்தவாதம்னு சொல்றது, அர்த்தவாதம் ஸ்தோத்திரத்தை சொல்றது. இப்ப ஒரு செயலை செஞ்சாக்க அந்த செயல்னால வரக்கூடியது இருக்கு, அதுக்கு வரக்கூடிய சிறப்பு, நமக்கு வரக்கூடிய சிறப்ப ஸ்தோத்திரத்தினால சொல்றது. வாயவ்யக் ஸ்வேதமால பேத பூதிகாமஹா வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதே ஜேனோபதாவதி சொல்லிருக்கு. இப்போ பூதிகாமஹா பணம் ஒண்ணுன்னு நினைக்கிறவன் வாயு தேவதாக்குமான யாகத்தை பண்ணணும் சொல்லிருக்கு. ஓ, வாயு தேவதாக்குமான யாகம், வாயு தேவதையாக உடைய ஒரு யாகத்தை பண்ணவானாக்க பணம் கிடைக்க முக்கியம் அப்படின்னு சொன்ன, ஆமா அதுக்கு ஒரு பிரசம்சம் பண்றது. வாயுருவை க்ஷேபிட்டான் தேவதா வாயு மேபஸ்வேன பாகதே ஜேனோபதாவதி. வாயுதான் வேகமாக போகக்கூடிய ஒரு தேவதை, மனோவேகம் வாயு வேகம்னு சொல்றோம் இல்லையோ. ஆகையால அந்த வாயு தேவதைய கணக்கு நம்ம பூஜித்தோமானால் நமக்கு சீக்கிரமாக பணம் வந்துடும். வாயு மேபஸ்வேன பாகதே ஜேனோபதாவதி என்று சொல்ற இந்த பாகம் இருக்க இதுக்கு அர்த்தவாத பாகம்னு பேர். வாயுவே வாயு தேவதாக்குமான யாகம் பண்ணமானாக்க ஐஸ்வர்யம் வரும்னு சொல்றது இருக்க, இது ஒரு அதாவது அதுல வேதத்துல விதி மந்திரம் அர்த்தவாதம் இப்படின்னு பல பாகங்கள்லாம் இருக்கு. அந்த விதிக்கிற பாகம் ஒரு பங்கு போயிடுத்து, அப்புறம் மந்திர பாகம் ஒண்ணு இருக்கு, அர்த்தவாத பாகம் இதனுடைய சிறப்ப சொல்றது. அந்த சிறப்ப சொல்றது மொத்தத்தையுமே அது மொத்தமே பிராமணிக்கமா ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன பண்றதுன்னா, அந்த செயலுக்கு செயல்ல ஈடுபடுறதுக்கு ஒரு பிராசஸ்தியத்தை சமர்ப்பணம் பண்றது, அதுல ஒரு சிறப்ப சொல்றதோட சரியே தவிர அதுல சொல்ற பிரகாரம் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றது மீமாம்சக்காருடைய பட்சம். அர்த்தவாத பாகத்துக்கு பாகம் வேதத்துல பிரமாணம் இல்லைன்னு அவ சொல்ற. ஆனா நாம என்ன சொல்றோம்னா அதுக்கும் பிரமாணம் இருக்குன்னு நாம சொல்றோம். வேதாட்சராணி யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயகான்னு சொல்ற. வேதாட்சரம் ஒவ்வொன்றுமே எம்பெருமானுடைய திருநாமம். இதுல இந்த பாகத்துக்கு பிராமாண்யம் உண்டு, அந்த பாகத்துக்கு பிராமாண்யம் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே பிராமாண்யம் உண்டுன்னு எம்பெருமானாருடைய சித்தாந்தம். இப்ப நிரீஸ்வர மீமாம்சக்காருடைய பட்சத்தை தானே இப்ப சொல்லிட்டு இருக்கா, மோட்சத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்ற மோட்சம் சவிசேஷ பிரம்மமா நிரவிசேஷ பிரம்மமானா, சவிசேஷ பிரம்மமானாக்க இந்த துக்கமே போகல அதோட கூட நாம இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நிர்விசேஷ பிரம்மம்னா போக்கியத்தையே வரப்போறது இல்லை, அனுபவிக்கிறதுக்கு விசேஷமே இல்லைன்னு சொல்லி சொன்னோம். இப்ப வேதாந்தத்துல சொல்லிருக்க இப்படிப்பட்ட வேத இதெல்லாம் நான் நீ ஒத்துக்கிற வேதத்துல தானே இது சொல்லிருக்கு, இந்த மோட்சம் எல்லாம் சொல்லிருக்கு. நீ சொல்லிருக்க வேதத்தினுடைய தலைமையில உபனிஷத் பாகத்துல தான் சொல்லிருக்க. அது நாம அதுக்கு என்ன சொல்றது என்ன ஒருத்தன் கேட்டான்னாக்கா அதுக்கு பதில் சொல்ற, தத்தோ நிகமமத்த கைஹி நிகத மாத்திர சேஷைஹி ஸ்தீதம். அதெல்லாம் வெறும் அர்த்தவாதம். வேதத்துல சொல்லியிருந்தா கூட அதுல சொல்லிருக்கிறது மாத்திரம்தான் அவ்வளவுதான் தவிர அர்த்தவாதம் மாத்திரம்தான். அதுக்கு ஒன்றும் பிராமாண்யம் கிடையாது, அதை ஒன்றும் ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆகையில சொர்க்கத்துக்கு போறதுதான் மோட்சம், இதெல்லாம் ஒரு மோட்சமே இல்லை என்ன துவேஷம் சொல்றாங்க. இத கேட்ட உடனே ராகனுக்கு ஆசைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, சகே சாது பாஷித்தம் ரொம்ப நல்லா சொல்லிட்டியே நூனம் ஈதிருஷேன வச்சசா தவ தவன தவ தகன தந்தக்யமான தரு சிகர புலாய குஹர நிஷ்கிராந்தா மிகங்க பங்கிரிவ விஷ்ணு பக்தி அபசர்பதி. இப்ப ராகனுடைய காரியம் என்ன, விஷ்ணு பக்திய போக்கடிக்கணும், தூர திருத்தி அடிக்கணும் விஷ்ணு பக்திய. விரக்தின்ற ஒரு தாபசி இருந்துட்டு இருக்கா, தபஸ் பண்றவளாக இருந்துட்டு இருக்கா, அவளையும் இல்லாத பண்ணணும். இது ரெண்டு தானே இந்த ராகனுடைய காரியம். இந்த ராகனுடைய காரியத்தினால இதுக்கு துவேஷம் கூட சகாயம் பண்ணணும். இப்ப ராகம் சொல்றான், நீ ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்ட, நீ என்ன விஷயம், மோட்சம்ன்றது இருக்க சொர்க்கத்துக்கு போறது தான் மோட்சம், பகவத் அனுபவம் எல்லாம் மோட்சமே இல்லைன்னு சொல்லிட்ட. நீ இல்ல உபனிஷத்துல சொல்லியிருந்தா கூட சொல்லிட்டு இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு அர்த்தவாதம் வெறும் போய் தான், அது ஒண்ணும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல, அப்பிராமணிக்கம் தான். ஆகையால இந்த பகவத் அனுபவம் மோட்சம்னு சொல்றது இருக்கு, அவ பட்சத்திலேயே ஏற்க முடியாததாக இருந்துருக்கு. யாரும் எந்த இது பகவத் அனுபவம் மோட்சம்னு சொல்லிருக்கிறது, இது லாஜிக்கே துளி கூட இல்லாததாக இருந்துருக்கு. இப்ப இந்த மோட்சம் ஓணும்னா யார் கொடுப்பா, பெருமாள் தான் கொடுப்பாருன்னு பெருமாளிடத்துல பக்தி பண்ணணும்னு சொல்லிருக்கு. இப்ப மோட்சம்ன்றது இதான்னு தெரிஞ்சு போயிடுத்துனாக்க யார் அந்த பெருமாளிடத்துல போய் பக்தி பண்ணுவா? சுத்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தோட கூடி இருக்கிற பெருமாளு தான் பெருமாளை அடையிறது மோட்சம்னு சொன்னவானா துக்கமே போல என்ன ஆயிடுத்து. நிர்விசேஷமான பிரம்மத்தை அடையிறது மோட்சம்னாக்கா அதுல போக்கியத்தை ஒண்ணும் இல்லாது போயிட்டு, இது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, இது ரெண்டும் கிடையாதுன்னு ரெண்டும் இல்லைன்னு ஆயிடுத்துனாக்கா அப்புறமா யாருக்கு விஷ்ணு பக்தி என்று போய் விஷ்ணு பக்தி பண்ணி பெருமாளை அடையணும்ன்றதுக்கு யார் நினைப்பா? அது விஷ்ணு பக்தின்றது உடனே ஓடி போயிடுமா, கிட்டவே இருக்காதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, நூனம் ஈதிருஷேன வச்சதான் இப்படிப்பட்ட வார்த்தையினாலே தவ தகன தந்தஹ்யமான தரு சிகர குலாய குகர நிஷ்கிராந்தா விகங்க பங்கிரிவ விஷ்ணு பங்கி அபசத்பதி. ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல நிறைய மரங்கள்லாம் இருக்கு, மரங்களுடைய உச்சியில பட்சிகள்லாம் கூடு கட்டின் இருக்கு, அதுகளை வாசம் பண்றதுக்கோசரம் கூடு கட்டின் இருக்கு. ஒரு காட்டு தீ வந்துடுது, அந்த காட்டு தீ வந்ததுன்னாக்கா அது அப்படியே பரவிடும். இது என்ன எப்படி பரவுறதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இது கீழ்பாகத்துல இருந்தும் வரும், மேல் பாகத்துல இருந்து வரும், மரம் ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துல அப்படி அப்படியே காட்டு தீ பரவிடும். அந்த காட்டு தீ பரவிடுத்துனாக்கா இந்த மரத்தின் நுனியில கூடு கட்டிட்டு இருக்கிற பட்சிகள் எல்லாமே அதனுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு அப்படியே பறந்து போயிடும், கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா பறந்து போயிடுமா. அந்த மாதிரி விஷ்ணு பக்தி இருக்கா பாருங்க, அந்த விஷ்ணு பக்தி உன்னுடைய வார்த்தை கேட்டுதான், கேட்ட மாத்திரத்தினாலேயே இந்த வார்த்தை காட்டுத்தீ மாதிரி பரவி இனிமே நமக்கு இந்த இடத்துல வேலை இல்லப்பா. ஏன்னா மோட்சத்தினுடைய ஸ்வரூபத்தை வல்லாம தெரிஞ்சுட்டா, இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னாக்க இந்த காட்டுத்தீ நம்மளையும் கொளுத்திடும்ன்ற ஒரு எண்ணத்தால விஷ்ணு பக்தி எல்லாம் ஓடி போயிடுமா. தவதகன தந்தஷ்யமான தருசிகர குலாய குஹர நிஷ்கிராந்தா மிகங்க பங்கு ரிவ விஷ்ணு பக்தி அபசற்பத்தி. அது ஓடி போயிடுறது, விசாரமே இல்ல. அத்ய கலு அநாதி போக வாசனா ஜால ஜட்டில புத்தே ஆத்மனஹம் கதம் நாம நிர்விவேகா விவேகா சம்சார ஜிஹாசாம் சாதயிஷ்யதி. அதுக்கு மேல ஒரு கேள்வி, இப்ப சம்சாரத்துல ஒரு ஜிஹாச வெறுப்பு, இந்த சம்சாரத்துல இருக்கிற வெறுப்புன்றது எப்படி விவேகம் சாதிப்பா? விவேகத்தால் தான் சாதிக்க முடியும். ஒரு வஸ்து நமக்கு பிடிக்கிறது, ஒரு வஸ்து நமக்கு பிடிக்கலன்னு சொல்றது இருக்கச்சே, அந்த பிடிக்கிறது பிடிக்காததுன்ற ஒரு பாகுபாடு பண்றது இருக்க, அது விவேகத்தினாலதான் பண்ண முடியும். மோகத்தினாலையும் சில சமயங்கள்ல வஸ்து சில வஸ்துக்கள்ல ஒரு பிடிப்புன்றது ஏற்படும். மோகத்தினால பிடிப்பு ஏற்படுறதுனாக்கா நமக்கு உண்மையிலேயே நமக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கிற வஸ்துல ஒரு ஆசை வந்ததுன்னா அது மோகத்தினால ஏற்படுறது. நமக்கு உண்மையிலேயே ஹிதம் கொடுக்கக்கூடியதாக ஒரு வஸ்துவா இருந்ததுன்னா அதுல நமக்கு ஏற்படுற ஆசை இருந்துருக்க அது விவேகத்தினால வருது. அப்போ இந்த வஸ்து ஹிதம் கொடுக்கறது ஆகையில இதை ஏத்துக்கணும், இந்த வஸ்து நமக்கு பிரியமா இருந்தாலும் இது அஹிதம், இது நமக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லி வருது இருக்க, அந்த எண்ணம் வருது இருக்க, இது விவேகத்தினால வருது. இப்ப இந்த சம்சாரம்ன்றது இருந்துருக்க, சம்சாரம் நமக்கு அஹிதமானது. என்ன, நமக்கு இயல்பாக ஏற்பட்ட பகவத் கைங்கரியத்துக்கு தடங்களாக இருக்கிறது. நமக்கு எது அஹிதமோ அந்த அஹிதமான விஷயத்துல நமக்கு ஜிகாசம் வரணும், நமக்கு வெறுப்பு வரணும். இந்த இடத்துல இனிமேல் இருந்தோம்னா நமக்கு அனர்த்தம்தான் வரும், ஆகையால இனிமேல் இங்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு வெறுப்பு வந்த பிறகுதான் இன்னொரு இடத்துல ஆசைன்றது நமக்கு வரும். இந்த சம்சாரத்துல ஜிகாச வரணும்னாக்கா இது விவேகனாலதான் பண்ண முடியும். நிர்விவேகா விவேகா சம்சார ஜிகாசாம் சாதயிஷ்யதி. விவேகமே இல்லாதவனாக இருந்திருக்கிற விவேகன் எப்படி சம்சாரத்துல ஜிஹாசையே ஏற்படுத்துவான் அப்படின்னா, ஏன் விவேகன் இல்லாம விவேகமே இல்லாதவனாக ஆறான்றத பாருங்க. நகலு அநாதி போக வாசனா ஜால ஜட்டில புத்தேகே ஆத்மனகா. இந்த ஆத்மா இருந்து இருக்க இன்ன நேத்தியா இந்த சம்சாரத்தை அனுபவிச்சுருக்கு, எத்தனையோ நாளா இந்த சம்சாரத்தை அனுபவிச்சுருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த இடத்துல. சம்சாரத்துல வரச்சே அநாதி போக வாசனா ஜால ஜட்டில புத்தேகே, ஜட்டில புத்தி அந்த போக வாசனத்தினாலேயே அப்படியே பின்னிட்டு இருக்கு நமக்கு புத்தி. இந்த இடத்தை விட்டுட்டு வர முடியாத இருந்தது. இப்போ நம்ம எல்லாருக்குமே நகரத்துல வந்தவாளுக்கு திருப்பி கிராமத்துக்கு போறதுக்கு, நம்ம ஊரை விட்டு வெளியூர் போனவாளுக்கு வெளியூர்ல இருந்து இங்க வரத்துக்கு இதுக்கு எண்ணம் வரவே மாட்டேன்றது. ஏன் வரமாட்டேன்றது, அந்த சுகம் நகர சுகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு இந்த சுகம் கிராமத்துக்கு போனா நமக்கு கிடைக்காதுன்றதுனால, இந்த அனுபவத்தினால அது அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால அதை விட்டு வரத்துக்கு நமக்கு மனசு வரமாட்டேன்றது. அதே மாதிரிதான் தெரியல, அங்க போய் அங்க இருக்கிறவாள தான் கேட்கணும். விதேசம் போறவாளுக்கு திருப்பி இங்க வர்றதுக்கு மனசு வரமாட்டேன்றது. ஏன் வரமாட்டேன்றது, அங்க இருக்கிற சுகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அது அப்படியே அவளோட அப்படியே பிணைஞ்சு போயிடுத்து, ஆகையால அதை விட்டு வர முடிய மாட்டேன்றது. ஏதோ பிக்னிக் போயிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு மாசம் எல்லா கஷேத்திரமும் போயிட்டு வரலாம், ஏதோ யாரோ நாலு பேரை நம்ம பந்துக்களை பார்த்துட்டு வரலாம்னு தோன்றதே தவிர இங்கே இருக்கணும்ன்ற புத்தி தோணல. அந்த மாதிரிதான் கிராமத்துக்கு போற மாதிரி ஏதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு நாளைக்கு போய் சாப்பாடு எல்லாம் எடுத்து போய் குளத்தங்கரையில உட்காந்து சத்தனாய் சாப்பிட்டு வந்துடுற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். தவிர அங்கே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை நமக்கு வரமாட்டேன்ருக்கு. இது இந்த சின்ன விஷயத்துல நமக்கே இருந்துட்டு இருக்கு. இதுவும் இல்லாம ஒரு கொஞ்ச காலம் அதுவும் எப்பயோ ஒரு பாதி இப்ப நகரத்துக்கு வந்ததுன்றது பகிர்ச்சியாவே வந்திருக்கும். ஏதோ வாஸ்தி வேலை கிடைச்ச பிற்பாடு தானே வந்திருக்கும். இப்படி பாதி பொழுதுக்கு அப்புறமா வந்தவாளாலேயே அத்த விட முடியல. ஜன்ம ஜன்மமா இந்த சம்சாரத்திலேயே வழிநின்று இருக்கவா, எங்கேந்து இவாளுக்கு விவேகம் வந்து இந்த விவேகம் சம்சாரத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போனோம் நினைக்க போறான். இது சர்வாத்மனா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இது. அதுக்கல்ல அநாதி போக வாசனா ஜால ஜட்டில புத்தேகே ஆத்மனா கதம் நாம நிர்விவேகா விவேகா சம்ஹாசர் சம்சார ஜிஹாசாம் ஜனயிஷ்யதி. அந்த சம்சார ஜிஹாச வந்தாதான் மோஷத்தை பத்தி நினைச்சே பார்க்க முடியும். இந்த ஊரை விட்டுட்டு போனோம் போனா போனோன்ற ஒரு எண்ணம் வந்தாதான், வெறுப்பு வந்தாதான், இந்த ஊர்ல என்ன இருக்கு ஒண்ணும் இல்லையேன்னு ஒரு வெறுப்பு வந்தாதான் இதை விட்டு போறதுன்ற பத்தி நினைக்கவே முடியும். இந்த ஜிஹாச வெறுப்பே வராது போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பிரத்யத திவ்ய பௌம யூபதி குணாபன்னவ குதூகலி அது மாத்திரம் இல்ல, இங்க வர்றது என்ன விசேஷம் தெரியுமோ, இந்த பூலோகத்துலதான் திவ்ய பௌம யுவதி குணாபன்னம் குதூகலி. இங்க எப்பேற்பட்ட ஒரு குதூகலம் ஏற்படுறதுன்னா, சொர்க்கலோகத்திலையும் ஊர்வசி ரம்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்சரசுகள்லாம் இருந்துட்டு இருக்கா. இப்ப மோட்சம் ஓணும்னாக்கா இந்த அப்சரசுகளோட கூட ஒரு அனுபவம் ஏற்படுறது. இந்த பூலோகத்திலையும் இவாளோட ஒரு அனுபவம்ன்றது ஏற்படுறது. இந்த பூலோகத்திலையும் சொர்க்கலோகத்திலையும் நல்ல யுவதிகளோட ஒரு அனுபவம் இருந்துருக்கு. இந்த இந்த பெண்டில் இருக்காள் திவ்ய பௌம யுவதி குண அபன்னவ குதூகலா அபன்னவ குதூகலா. இந்த குணங்களாலே இந்த குணங்களை மறைக்கணும்னு நினைக்கிறவன், ஆனா உண்மையில பார்த்தோம்னாக்க அந்த பெண்டிலேயே கற்றுண்டவனாக ஆகிறான். இதுதான் திருமாலையிலையும் அழ்வா சாதிக்கின்ற தற்குணைரேவ நிபிடம் நிபத்தியத. அந்த பெண்களுடைய அனுபவத்தினாலேயே இவன் மறுபடியும் மறுபடியும் கற்றுண்டவனாக ஆகிறான். அது மாத்திரம் இல்ல, அஸ்யதாவது அமுதோத்பவாக த்ரைலோக்கிய திலக பூதாக பத்மலோச்சனாக. பாருங்கோ அவள்லாம் எப்படி இருக்கா, அதாவது நம்மள முதல்ல பாழ்படுத்துறது பெண்டிராலே வரக்கூடிய சுகம், அடுத்தது பணத்தால புகழால வரக்கூடிய சுகங்கள்லாம். முதல் சுகம் முதல்ல நம்மள நாசம் பண்றது பெண்டிராலே வரக்கூடிய சுகம், அதை பத்தி சொல்ற. பஸ்யதாவது அமிர்தோத்பவாக, அவள்லாம் பெண்கள்லாம் அமிர்தத்திலேருந்தே உண்டானவாளா. ஏன்னா சுகத்தை கொடுக்கறது எதாவது சுகம்னு சொல்றோமோ அது மொத்தம் அமிர்தத்தினுடைய காரியம் நடத்தும். எதெல்லாம் ஸ்ரீன்னு சொல்லி எதெல்லாம் சிறப்பானது மங்களமான வஸ்துன்னு சொல்றோமோ அது இதெல்லாம் மகாலட்சுமியினுடைய பேர்னால வருதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி லோகத்துல எதெல்லாம் சுகம்னு சொல்றோமோ சுகத்துலாம் அமிர்தத்தினோடு. அஸ்யதாவது அமிர்தோத்பவாக த்ரைலோக்கிய திலக பூதாக பத்மலோச்சனாக. மூணு லோகத்துக்கும் திலக்கமாக இருந்திருக்கிற செந்தாமரை தாமரை போன்ற கண்களை உடையவர்களாக இருக்கிற பெண்டு, அந்த பெண்டு ஸ்மேரேணஸ்தன குட்மலேன புஜயோர் மத்யம் திரோதோத்சிதம் நேத்ரேண ஸ்ரவணம் லிலங்கயிஷிதம் நீலோஹோத்பல ஸ்ரீமுஷாம் அங்கம் சர்வமலஞ்சிகீர்ஷிதமஹோ பாவைஹி ஸ்வராச்சாரியகை தன்வீணாம் விஜிகீஷிதஞ்ச மயசா தன்யேன தன்யேன மன்யே ஜகதி. நான் ஒன்னு சொல்றேன், இந்த பெண்கள் இருக்க பெண்களுடைய இளம் வயது இருக்க இது லோகத்தையே ஜெயிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்னமா அவள்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஸ்மேரேன குட்மலேன புஜஜோன் மத்யம் திரோதோத்சிதம் புஜஜோன் மத்யம். இரண்டு புஜங்கள், இந்த புஜங்களுக்கு இடைப்பட்ட ஸ்தலம், சரீரத்துல ரெண்டு புஜங்களுக்கும் இருக்கிற மார்பகங்கள்னு அர்த்தம். ஸ்மேரேன தனகுட்மலேன, தினம் தினம் வளர்ந்து வந்துருக்கு, ரொம்ப அழகா இருந்துருக்கு, அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருந்துருக்கு, ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருந்துருக்கு. இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய மார்பகங்களாலே அந்த புஜங்களுக்கு இடைப்பட்ட இடத்தை மறைக்கிறதுக்காக பண்ணிருக்கு, மறைக்கணும்னு நினைக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நேத்ரேண ஸ்ரவணம் திலங்க ஜிஷிதம் நிலோக்கம் ஸ்ரீமுஷா. கண்ணு நீண்ட கண்கள், அதுவும் பெண்களுடைய நீண்ட கண்கள் ரொம்ப அழகா இருக்குமா, அது காது வரைக்கும் நீண்டு இருக்கு. ஒரு போட்டி வரதாம். நீலோத்பலம்னு ஒரு புஷ்பம், கருணைதல் புஷ்பம்ன்ற ஒரு புஷ்பம். அந்த கருணைதல் புஷ்பத்துக்கும் இந்த பெண்டிருடைய கண்களுக்கும் ஒரு போட்டி வருது. அந்த கருணைதல் புஷ்பத்தினுடைய சோபைய இது ஜெயிச்சுதான், இதை தாண்டி விடுறதும். அதை காட்டில இன்னும் சிறப்பான தோஷம், அதாவது கருணைதல் புஷ்பத்தில் இருக்கிற ஒரு விசேஷத்தை காட்டில இன்னும் விசேஷமா இருந்துருக்கு இந்த நீண்ட கண்கள். இப்படிப்பட்ட கண்களோடையும் அங்கம் சர்வமலன் சிகீர்ஷிதமகோ பாவைஸ்மராச்சாரிய கைகி, இந்த பெண்களுடைய அங்கம் முழுச எல்லா பிரகாரத்தினாலையும் சர்வமலம் சிகீர்ஷிதம், எல்லா பிரகாரத்திலையும் அலங்காரம் செய்யப்பட்டதாக இருந்திருக்கிறது. இவாளுக்கெல்லாம் யார் ஆச்சாரியாள் என்று கேட்டோம்னாக்க, காமன், காமன் தான் ஆச்சாரியனாக இருந்துருக்கான். அந்த காமனை ஆச்சாரியனாக உடையவர்களாலே இவாள்லாம் அங்கெல்லாம் அலங்கரிக்க முயன்றது. இவாள்லாம் எப்படி இருக்கா, கொடி போன்று இருந்துருக்க. இந்த கொடி போன்றது இருக்கிறது இருக்க, தன்வீனம் விஜிகேஷி தஞ்ச வயசா தன்யேன மன்யே ஜகது. இங்க பாவைகின்னு சொல்லி சொன்னோம்னா இவாளுடைய ஒரு அவயவ சோபைய சொல்றது. பாவம்ன்றது ஆக்காரம் அர்த்தம், இது மானச தர்மம். இந்த புஷ்டி விசேஷம் நல்ல அழகா இருக்கிறது, நல்ல இதுவா இருக்கிறது இருக்க, இப்படி இருக்கிறது. இது ஜேது மிஷ்டம், இது வந்து எத ஜெயிக்கணும்னா வயசா தன்யேன மன்யே ஜகத்து, இந்த இளம் பெண்களால லோகத்தையே ஜெயிக்கப்படுகிறது. அது ஜெயிக்க இப்படி ஒத்தி வந்து இருந்தாள்னாக்கா அவள் அவளுடைய அழகுல மயங்கி விழாதுவா லோகத்துல யாருமே இருக்க முடியாது. ஆகையால திஷ்டித்து தாவித்து அனங்க விஜய பதாகானம் அங்கனானம் அபினவ யௌவன விஜம்பணம் பராமரிசித்தாம் புனக விப்ரமா விசேஷா விப்ரமாவேசா. ஒரு ஒத்தி அழகா வந்து நிக்கிற, எதிர அழகா வந்து நின்று பார்த்த உடனே அவளுடைய அழகே காமனுடைய விஜய பதாகம் மாதிரி இருந்துருக்கான், காமன் ஜெயிச்சத்தை தெரிவிக்கக்கூடிய விஜய துவஜம் மாதிரி இருந்துருக்கு. இது ஒரு பங்கு இருக்கட்டும், அவ் வெறும வந்து நிக்கிறதோட மாத்திரம் இல்ல, அவளுடைய அங்க அசைவுகள் இருக்க இந்த வெறும் நேர பார்த்ததுனால விழுந்து போகாதவன்லாம் கூட அவளுடைய அங்க அசைவுகள்னால அவளிடத்துல மொத்த பேரும் விழுந்து போய் தோத்து போயிடுவான். அதுதான் ஒண்ணு. அபிநயதி யதார்த்தான் ப்ரூ பதாகா புமர்த்தான் கதிரபி கதி மன்யாம் மன்யதே கல்கணீஜாம் மத கலுஷித மந்தர்மன் மதாத்வைத கர்ப்பாம் உபனிஷதமதீதே லோச்சனம் லோலதாரம். இதெல்லாம் சுவாமி சாய்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, இது இப்படி எல்லாம் கூட சுவாமி சொல்றாரு அப்படின்னா இது நாடகம். நாடகத்துல எந்தெந்த பாத்திரம் எப்படி இருக்கணுமோ அந்த பாத்திரம் மயமாவே தான் ஆகணும், அப்பதான் அந்த நாடகம்ன்றது சிறப்பா இருக்கும். அங்க போய் வேற மாதிரியா சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தன் வந்து வில்லனா பாத்திரம் நடிக்கிறான்னு சொன்னக்க அவன் வில்லனாவே ஆயிடணும். அந்த மாதிரிதான் இப்ப மாமோகனுடைய வசத்துல இருந்துட்டு இருக்கா, அவர்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி பிரதிபலிக்கும்ன்றத அப்படியே சுவாமி காமிக்கிறேன். இந்த அழகா இருக்கிற பெண் மாத்திரம் நின்றா போறாதான். அபிநயதி இந்த பெண்கள் ஒரு புருவ நெறிப்பு, இப்படி இப்படி அந்த அந்த புருவங்களை இப்படி எப்படி வளைக்கிறாள், அந்த புருவ நெறிப்பை பார்த்த உடனே அப்படியே அப்படியே சொக்கி விழுந்துடுறாள். அந்த புருவ நெறிப்பு எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னோம்னாக்க, த்ரூபதாகா புமர்த்தான் அபிநயதி, நம்மளுடைய புருஷார்த்தம் இதுதான்றத அது அப்படியே அபிநயம் பண்ணி காண்பிக்கிறது தான். இதுல கொஞ்ச நாள் முன்ன ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு கண்ணை சுருக்கிட்டு பாக்குற மாதிரி ஒரு பார்வை. இந்த பார்வை தான் எத்தனையோ கோடி கோடிக்கணக்கான பேருக்கு லைக் கொடுத்து பார்த்தாள்னு சொல்லி அதுல ஒரு இது வந்தது. இந்த ஏதோ இந்த வாட்ஸ்அப்லயோ இதுலயோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த கண்ணை இடிக்கின்றோ பொருத்தை இது பண்ணி பாக்குறதுன்றது இருக்க, எத்தனை கோடி போற பேரை அதை பார்க்க வச்சிருக்க, எத்தனை பேர் பெருமாள் போட்டோவை பார்த்திருப்பான், எத்தனை பேர் தாயார் போட்டோவை பார்த்திருப்பா, பார்க்க மாட்டான். இதுதான் பாக்குறது. கோடானு கோடி ஜனங்களுக்கு எது புருஷார்த்தம்ன்றத காண்பிக்கிறதா இருந்துட்டு இருக்கிறது இதுதான். நீங்களே பாருங்களேன், ப்ராக்டிக்கலா பாருங்களேன், எது புருஷார்த்தம்னு பாத்துக்கோங்க. எது எல்லாராலையும் விரும்பப்படுறதா இருக்கோ அதுதான் புருஷார்த்தமா இருக்கும். இப்ப எல்லாராலையும் விரும்பப்படுறதா இருக்கிறது அதுதான், அகல அதுதான் புருஷார்த்தம். அபிநயதி அதை அப்படியே காண்பிக்கிறாவா, அபிநயதி கதிரபி கதி மன்யாம் மன்யதே கர்ஹணியாம். அடுத்த விஷயம், இந்த பெண்களுடைய விலாசம் என்ன பண்றது அதை பத்தி சொல்லி சொல்றார். அந்யாம் கதிம், அந்யாம் கதிம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நடையெல்லாம் இருக்க வேறொரு பலனை வெறுக்கத்தக்கதாகவே இருக்குது. இந்த பெண்களோடு இருக்கிற பலன் தவிர, இந்த ஐகமான அனுபவம் தவிர, வேறொரு பலனாக இருந்திருக்கிற மோட்சாதி பலன்கள் இருக்க, இத கட்டாயம் வெறுப்பதற்கு அதெல்லாம் என்ன, அதுவெல்லாம் ஒரு பலனான்னு நினைக்கும்படியாக இருந்திருக்கான் அவளுடைய விலாசம். மத கலுஷித மந்தர்மன்மதாத்வைதகர்பாம் உபனிஷதமதீதே லோச்சனம் லோலதாராம். இப்ப நான் சொன்னேன் அவளுடைய கண்ணு, அந்த பெண்களுடைய யௌவன மதத்தோட கலந்திருக்கிற கண்ணனுடைய கருவழி, அந்த கருவிழியினுடைய அசைவு இருக்க இப்படி அப்படி போட்டோம்னாக்க, அது என்னத்தை சொல்லி சொல்றதுன்னா, மத கலுஷித மந்தர்மன் மதாத்வைத கர்ப்பாம், அந்தர்மன் மதாத்வைத கர்ப்பாம், அது உள்ளுக்குள்ள மன்மதாத்வைத்தத்தை பெற்றிருக்குது. ஏன்னா உபனிஷத்துல அத்வைத்தம் தானே சொல்லிருக்கு, எந்த அத்வைத்தம் சொல்லிருக்குன்னா மன்மதாத்வைதம், காமஸ்தே சமவர்த்ததாதீ, இதுதான் உபனிஷத்துலயும் சொல்லிருக்கு. காமந்தான் முன்ன இருக்கா எல்லாத்த காட்டிலும் அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த உபனிஷத்துல இருக்கிற அத்வைதத்தை பெண்களுடைய கண்ணு காண்பிக்கிறதா, கண் அசைவு காண்பிக்கிறது. மன்மதாத்வைத கர்ப்பம் உபனிஷதம் அதீதே லோச்சனம் லோலதாரம் தாரம் லோல லோலதாரம், அந்த கரு விஷிகளினுடைய அசைவோடு இருந்திருக்கிற பெண்களுடைய கண்கள் நீங்க சொல்ற உபனிஷத்தை தான் தியானம் பண்ணிட்டு இருக்கு. அதுலயும் அத்வைத்தத்தை தான் சொல்றது. என்ன அத்வைத்தம், மன்மதாத்வைத்தான் சொல்றது. காமஸ்தே சமவர்த்ததா தீர்ந்து தானே நீ சொல்லிருக்க, உபனிஷத்துலயே சொல்லிருக்கு, அத்தான் சொல்லிருக்கு. அகையல இதை காட்டிலும் வேற என்ன சிறப்பு, இந்த பெண்ணால வரக்கூடிய ஒரு போகம்தான் பரமசுகம். இதை தெரிஞ்சுக்காத எங்க இந்த மோட்சத்தை பத்தி எல்லாம் இவ என்னத்துக்கு பேசுறது, சம்சாரத்தை பத்தி எல்லாம் என்னத்துக்கு பேசுறது, இது சொல்லியாச்சுன்னா விஷ்ணு பக்தியோ விரக்தியோ இதெல்லாம் யாரும் கிட்ட இருக்க மாட்டா, ஒரே ஓட்டம் ஓடி போயிடுவா. இதுதான் நான் சொல்றதுக்கு விரும்புறேன்னு சொல்லி துவேஷம் சொல்றானா, இப்படிப்பட்ட துவேஷனுடைய வார்த்தையோட நாம இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்வோம். நான் இந்த துவேஷனுடைய வார்த்தை எல்லாம் இதெல்லாம் பூர்வபட்சம், இதெல்லாம் வந்து அதது அந்த கதாபாத்திரத்துல இருக்காமலே அப்படியே நடிக்கணும் அப்படியே சொல்றதுதான் விசேஷம். அதுல கொஞ்ச பேரம் சொன்னோம்னா வில்லன் சரியா நடிக்கலன்னாக்கா அந்த நாடகத்துக்கு ஒரு சிறப்பு வராது. அது சுவாமியினுடைய ஆச்சரியமான ஒரு கவிதா சாமர்த்தியம், எல்லா விஷயத்தையும் அது சொல்றது அந்த நாடக பாத்திரத்துல அப்படியே பாத்திரமாவே ஆயிடுறது, அது நாடகம்ன்றதே தெரியாது. அந்த மாதிரி சொல்றது இருக்க இந்த கவிதார்க்கிக சிம்மமா இருந்துட்டு இருக்கிற சுவாமியினுடைய ஒரு கவிதா செயலிய நாம அனுபவிக்கிறோம். இப்போ இது நாம ஏதோ விபரீத வாசனைய சொல்லிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, இதுவும் சுவாமியினுடைய அனுபவம் தான்றத உங்கள் நடுவுல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பேற்பட்ட சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகான்.